ஏதோ தனிமைங்கிற தேடலுங்கிற எங்க போற காசியா ராமேஸ்வரமா? ஏய் போன வீடா கம்நாட்டி. வீசும் காத்தோடதான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நெஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடிய வந்து புட்டாயும்போம். எந்தூரு இந்தூரு என்னாது என் பேரு உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே. சாதி பேரம் எல்லாம் இல்லை நீ ஆகாசமே. எந்தூரு எந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசை இல்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ ஸ்டண்ட் மாஸ்டர் பவர் பாண்டி வீசும் காத்தோட பாரம் இல்ல பஞ்சாபு நெஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்போம்.